சொல்லால் அடிச்ச சுந்தரி, மனம் சுட்டுவிட்ட கோலம் என்னடி? சொல்லால் அடிச்ச சுந்தரி, மனம் சுட்டுவிட்ட கோலம் என்னடி? பட்ட காயத்துக்கு மருந்து என்னடி? என் தாயை தந்த தாயும் நீயடி. என்னதான் சொல்ல, ஒண்ணும் கூட இல்ல. மன்னவன் நெஞ்சிலே மூச்சடைச்சதென்ன? சொல்லால் அடிச்ச சுந்தரி, மனம் சுட்டுவிட்ட கோலம் என்னடி?